ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்கல்ல? அம்மா நல்லா இருக்காங்க இல்லையா? தென்னம்பிள்ளை நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கியா? என்னென்னு தெரில, அதாவது கீழே எலியா இல்லை வேறு எதுவும் வந்தாலும் தெரில, நல்லா அதாவது வந்துட்டு எப்படி அப்படின்னா சும்மா உருவுனா அப்படியே மண்ணில் இருந்து அப்படியே உருகிட்டு வர்ற மாதிரி அப்படியே கீழே கடிச்சு கடிச்சு அப்படியே ஆப்பிளை வெட்டினா ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்கும்ல, அந்த மாதிரி மட்டையில் கீழே குருத்தில் கடிச்சு அப்படியே குருத்தில் சாஞ்சு சாஞ்சு கிடக்கு. எலி கட் பண்ண மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்கு, 2-3 கண்டு அந்த மாதிரி கடிச்சிருச்சு. அது என்னன்னு தெரியலையா? அதாவது தென்னம்பிள்ளையில் நல்ல வந்து அதை வந்துட்டு இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு போட்டிருக்கு. துண்டு துண்டு துண்டு வணி, அதாவது குருத்தோட குருத்தை கடிச்சிருக்கு, சில இதில் மட்டையில் கடிச்சு மட்டையோட கடிச்சு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 கண்டுக்கு மேலே இந்த மாதிரி அடியாக இருக்குங்கய்யா.